பெயர்கள் காதல் சூரத்தேக முந்தடிமையேனை ஆளத்தானும் உனை மீதே திந்தி திமி தோதி தீதி தீதி திந்தி திமி தோதி தீதி தீதி தந்த தன நகர்வாழும் ஆண்மைக்கார செந்தி நகர்வாழும்.